ஜகத்தினமுத்வபுந்தவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. பூர்வ விகல்பாதிகரணம் சேவிச்சுட்டோம். அடுத்த அதிகரணம் ஷரீரே பாவாதிகரணம். அதாவது இந்த அதிகரணத்துல என்ன சொல்ல போறா அப்படின்னாக்கா, போன அதிகரணத்துல நம்முடைய செயல்களை சிந்தனை பண்ணணும். ஒவ்வொரு இந்திரியங்கள்னாலையும் அத மாதிரி மனசுனால அத மாதிரி ஜாடராக்னி இது மாதிரி என்னென்ன செயல்கள் இருக்கோ அவைகளெல்லாம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன பாதிக்க போற, நம்மளை வந்து சிந்தனை பண்ணணும் நம்மளை பத்தியே. அதாவது பெருமாளை உண்டு உபாசிச்சா போறாது. பெருமாள், நாமம், நம்ம உடம்பு, அதாவது அச்சேதன சரீரி பரமாத்மா, சேதன சரீரி பரமாத்மா, பரமாத்மா பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூபம், ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம், இப்படி இந்த ரெண்டுத்தையுமே உபாசிக்கணும். அது பின்னாடியும் சொல்ல போற நாலாம் அத்தியாயத்துல வரப்போறது எப்படி உபாசிக்கணும் அப்படின்னாக்க, நான் வந்து பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கேன், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு உபாசிக்கணும்னு சொல்ல போற. ஆத்மேஜித்து உபகச்சந்தி கிராக எந்திச்ச அப்படின்னு சொல்ல போற. அது மட்டும் இல்லாம இந்திரபிராணாதிகரணத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம், அதுல சொல்லச்ச உபாசாத்ரை வித்யாத் அப்படின்னு சொல்றிருக்க. மூணு விதமான உபாசனை, பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூபம், சேதன சரீரி பரமாத்மான்னு உபாசனம், அந்த மாதிரி அச்சேதன சரீரி பரமாத்மான்னு உபாசனம். இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும்னு அங்க சொல்றிருக்க. ஆகையினால உபாசாத்ரைவித்யமானது அங்க இருக்குது. ஆகையினால இப்போ நம்ம உபாசனம் பண்ணணும்னாக்க பெருமாளையும் நினைச்சுக்கணும், நம்மளையும் நினைச்சுக்கணும், நம்மளையும் நினைச்சுக்கணும். பெருமாள் 13வது அத்தியாயத்துல சாதிக்கிற கீதையில இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராபுஹ க்ஷேத்ரஜ்ஞஇதி தத்விதஹ அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அதாவது இந்த உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேரு. இந்த உடம்ப பத்தி யார் விவேகமா தெரிஞ்சுக்கிறானோ, நான் வேற, இந்த உடம்பு வேற, என்னுடைய சுத்தாத்ம சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேரு. அடுத்த ஸ்லோகமே பெருமாள் தன்னை பத்தி சொல்லிக்கிச்ச, க்ஷேத்ரஜ்ஞன் ச இமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா தன்னை க்ஷேத்ரஜ்ஞனாவும் அறிந்துகொள், க்ஷேத்ரஜ்ஞ சரீரி, ஜீவ சரீரியா நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுப்போ அப்படின்னுட்டு அங்க சாதிச்சிருக்க பகவத்கீதையிலையும். ஆகையினால இந்த உடம்பு, உடம்பை உடைய ஜீவன், அந்த ஜீவனை உடம்பாக உடைய பகவான், இப்படி எல்லாத்தையுமே உபாசிக்கணும். இதுல இப்ப என்ன சுவாரஸ்யம்னா, பரமாத்மாவை உபாசிக்கிற மாதிரி ஜீவனையும் உபாசிக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையோ, அந்த ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபத்தை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஜீவனை உபாசிக்கிச்ச எப்படி உபாசிக்கிறதுன்னுட்டு இங்க சந்தேகம் வந்துடுறது. எப்படி சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல நமக்கு சில குணங்கள்லாம் இருக்கு, இந்த ஞாத்ருத்வம் இருக்குது, அங்கேயும் ஞாத்ருத்வம் இருக்குது, மோட்சதையிலையும் ஞாத்ருத்வம் இருக்குது. அது எப்படிப்பட்ட ஞாத்ருத்வம்னாக்கா, பரமாத்ம திவ்யாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களை, அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை, அவனுடைய திவ்ய விபூதிய, அதன் பிறகு நம்முடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அங்க இத மாதிரி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஞாத்ருத்வம் அது. ஆனால் இங்க எப்படி இருக்கு, பரமாத்ம திவ்யாத்ம சுரூபம் நமக்கு தெரியாது. ஏதோ சாஸ்திரம் சொல்றதை வச்சுட்டு ஓரளவு புரிஞ்சுக்கிறோம், ஓரளவு தான். அவனுக்கு லட்சம் மடங்கு இருக்குன்னா அதுல பாயிண்ட் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த ஞாத்ருத்வம் இப்ப இருக்கிறது எப்படிப்பட்டதுன்னா, உடம்பு சம்பந்தப்பட்ட ஞாத்ருத்வம், உடம்பு சம்பந்தப்பட்ட கர்த்ருத்வம், உடம்பு சம்பந்தப்பட்ட போக்திருத்தம், அங்கேயும் கர்த்திருத்தம் இருக்குது. திருமணக்கேங்கிரி பண்ண போறோம் அங்க போய் அந்த கர்த்திருத்தம் இருக்குது. திருமணத்தை திருக்கல்யாணம் அனுபவிக்க போறோம், அந்த திருக்கல்யாண குணங்கள் அனுபவிக்கக்கூடிய போக்திருத்தம் அங்கேயும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கிறதெல்லாம் அப்ராகிருதம், இங்க இருக்கிறதெல்லாம் பிராகிருதமானது. பிராகிருதமான ஞாத்ருத்தம், கர்த்திருத்தம், போக்திருத்தம் இவையெல்லாம் தான் இங்க இருக்கு. இப்போ இங்க என்ன சந்தேகம் வருது, எந்த எந்த சுரூபத்தை உபாசிக்கணும் ஜீவன் விஷயத்துல? அபகதபாத்மா விஜரா விமத்யு விசோகா விஜிகித்ஸா சத்தியகாமஹா சத்யசங்கல்பான் இருக்குது. பிரஜாபதி வந்து இந்திரனுக்கு உபதேசிக்கிறார், யா ஆத்மா அபகதபாத்மா விஜரோ விமத்யு விசோகா விஜிகிதாபிபாசா சத்தியகாமஹா சத்யசங்கல்பா அப்படின்னுட்டு எட்டு குணங்கள் பரமாத்மாவுக்கு நிருபாதிகமா இருக்குது. நமக்கு மோட்சதை செய்த வரும் அந்த எட்டு குணங்களை உடையவனாக உபாசிக்க வேண்டுமா? அல்லது இப்ப நாம எப்படி இருக்கோம்? இப்ப நாம நமக்கு இருக்கிறது ஞாத்திருத்தம், கர்த்திருத்தம், போக்திருத்தம் இதெல்லாம் இருக்கு, இதை வச்சுட்டு நாம வந்து உபாசிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன் சந்தேகம் வருது அப்படின்னாக்கா, பொதுவா நாம என்ன பண்றோம், இப்ப கூட பெருமாள் சேவிக்கிறோம், பெருமாள் சேவிக்கிச்ச கோயிலுக்கு போய் சேர்க்க போறோம், பெயர்க்க போற சமயத்துல என் கால் வலிக்குமா, என் மாலம் வலிக்குமா, என் கை வலிக்குமா அப்படின்னா யோசிச்சுன்னு தான் நான் போக வேண்டியதா இருக்கு. என் உடம்பு சம்பந்தப்பட்டதை வச்சுட்டுதான் நான் கோயிலுக்கு போறதா போவானாமான்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நான் அவன் பார்க்க வாசுதேவ என்னை கூட்டிருக்கேன், மதுராந்தகம் சுவாமி திருநக்ஷத்திரம், மதுராந்தகத்துல நடக்கிறது, சபை 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது, வியாபாரி வந்துடும் வந்துடும் அப்படின்னு என்ன கூப்பிட்டேன். எனக்கு ஒரு விதத்துல ஆசைதான் போகணும்னு விட்டு இன்னைக்கே காஞ்சிபுரம் போயிட்டு நாளைக்கு கார் வச்சுன்னு போயிட்டு வந்துடலாமான்னுட்டு, ஆனால் உடம்புல நம்பிக்கை எதுவும் இல்லை, தெம்பு இல்லை, அவ்வளவு தூரம் போக முடியுமா, உட்காந்துக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இன்னைக்கு நான் அடியேன் காஞ்சிபுரம் வரல, நாளைக்கு காஞ்சிபுரம் வர போறேன். நாளைக்கு என்ன பண்ண போறேன்னாக்கா, பெருமாள் நட்ட புறப்பாடு இருக்கு, தேவப்பெருமாளும் தந்தைய வித்தாயும் ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு வந்துருவா, ஆச்சரியமான சேவை, அவ்வளவு அற்புதமா இருக்கும். நிறைய வாட்டி வந்தா நம்மளால சேவிச்சிருக்கேன் எல்லாரும். அதுக்கு போனோம்னா கூட நான் எப்படி நான் சிந்தனை பண்ணிட்டு போனோம், நான் ஒரு ஓரமா தான் நின்றுட்டு இருப்பேன். ஏன்னா யாராவது மாறுநகர்ல இட்டுட்டா வலிக்கிறது, பெருமையே வலிக்கும். இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஞாத்திருத்தம் இது உடம்பு சம்பந்தப்பட்ட ஞாத்திருத்தமா தான் இருக்கு. பெருமாளை சேவிக்கிறமே தவிர்த்து அப்ப கூட இந்த சிந்தனை தான். அந்த மாதிரி கர்த்திருத்தம் அவ்வளவு தூரம் நான் வந்து சேவிக்கிறேன், நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அந்த அகங்காரமும் என் உடம்புல பத்தி கர்த்திருத்தம் வருது எனக்கு. அந்த மாதிரி போக்திருத்தமும் இருக்குது, பிரமாணம் தானே சேவிக்கணும், பிரமாணி பூஜை பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடலாமே தோணும். ஒரு வாட்டி போனா க்ஷீரானம் கொடுத்துட்டேன், ரொம்ப பிடிக்கும், ஆனா உடம்பு கூடாது, சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடல இவ்வளவு கொடுத்துட்டேன். எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கோ, சரீர சம்பந்தமா தான் இருக்குது. அப்படிதான் லோகத்தில் நடக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு யாகம் பண்றான்னு வச்சுக்கோங்க, யாகம் பண்றான்னா பூரபுரிஷம் சொல்றான். அது அவன் யாகம் பண்றவன் என்ன பண்ண போறான், இதோ இந்த யாகத்தை பண்ண போறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான் அவனுக்கு சிந்தனை. மத்தபடி வேற எந்த சிந்தனையும் கிடையாது. ஏன் உடம்பை பத்தி இப்படி பாக்கிறேன் அப்படி பாக்கிறேன் அதெல்லாம் இல்ல. அவனுக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது அந்த சிந்தனையும் இல்லை அவனுக்கு. அதனால எதுவுமே அந்த சிந்தனையே வராம அவன் அப்பாவன். ஆகையினால இந்த மாதிரி சிந்தனை எதுக்கு, அவத பாப்பத்துவாதிகள்லாம் வேண்டாமே அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் இன்னொரு விதம் சந்தேகம் வந்துடும், அபகத பாப்பத்துவாதிகள் இல்லாம இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் சம்சாரிக்கப்படணும். உண்மையிலேயே நமக்கு வேண்டியது அப்ராகிருதமான அனுபவம் தானே நமக்கு வேணும். அதனால அபகத பாப்பத்துவாதிகள் இல்லாம எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு வருது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, தற்கிருத நியாயம் இருக்கு. தற்கிருத நியாயம்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம், நாம எப்படி எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி எப்படிதான் அது வரும். எப்படி எப்படி நாம உபாசிக்கிறோமோ அப்படி அப்படியே நமக்கு அங்க பிராப்தி வரும். நான் கணக்க இந்த ஞாத்திருத்தம், கர்த்திருத்தம், போக்திருத்தம் இங்க இருக்கிற மாதிரி நான் உபாசனம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ அங்க போனாக்கா அதுவே வந்துருச்சுனாக்கா திருப்பி பிராகிருதத்திலே வந்துடும் நமக்கு. அதனால அது வரக்கூடாதே, அதனால அவரோட பாத்திரத்துவாதிகள் தான் உபாசிக்கணும் அப்படின்னு தோணும். இப்படி சந்தேகம் வர்றதுனால இந்த அதிகரணமே பிரவர்த்திக்கிறது, இந்த அதிகரணம் அதனால பிரவர்த்திக்கிறது. ஆக நாம உபாசிக்கணும்னாக்க எப்படி உபாசிக்கிறது, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு சந்தேகம். அதற்கு பூர்வபக்ஷி இது மாதிரி அபகதபாப்பாதிகள்லாம் வச்சு உபாசிக்க வேண்டாம், ஏன்னா ஞாத்ருத்வம் கர்த்திருத்வம் போக்திருத்தம் இந்த உடம்புல இருக்கிறத, ஏன்னா இந்த உடம்ப வச்சுட்டு தானே நம்ம பண்றோம். சரீரம் ஆத்தியம் கொள்ள தர்ம சாதனம் அப்படின்னு நான் காளிதாசன், இந்த உடம்பு தான் நமக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்குது. அதனால இந்த உடம்ப வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணணும். அப்ப இந்த உடம்பு சம்பந்தமான ஞாத்ருத்வமோ கர்த்திருத்தமோ போக்திருத்தமோ இவைகள் தான் நம்ம வந்து உபாசிக்கணும், அந்த சுரூபத்தோட இருக்கிறவனை தான் உபாசிக்கணுமே தவிர்த்து அபகத பாப்மத்வாதிகள்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா இப்ப ஒண்ணு சொன்ன பாருங்க, சொர்க்கம் வேணும், அதுக்கோசரம் நான் யாகத்தை அனுஷ்டிக்கிறேன். அப்போ வாக்கியம் என்ன சொல்லித்து, ஏஜேத சொர்க்ககாமஹா தரிசபூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமோ ஏஜேத, ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ ஏஜேத, அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்ககாமஹா. சொர்க்கம் சொர்க்கம் யாருக்கு போகணுமோ அவன் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணட்டும், சொர்க்கம் யாருக்கு போகணுமோ அவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணட்டும், சொர்க்கம் யாருக்கு போகணுமோ அவன் தரிசபூர்ண மாச இஷ்டிய பண்ணட்டும். இஷ்டி அது ஒண்ணு, யாகம் அது ஒண்ணு, குழமும் ஒவ்வொன்றத்துக்கும் பேதம் இருக்கு, அதெல்லாம் நீங்க அந்த எல்லாம் சொல்லியிருக்க அது போகட்டும். அதனால இந்த மாதிரி தான் அங்க சொல்றிருக்கு. அந்த இடத்துல நீங்க ஆத்மஸ்வரூபத்தை விசாரிக்கவே போறதில்லை, அங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம். ஒத்த யாகம் பண்ணாக்க அந்த யாகத்தோட பலன் சொர்க்கம், அது இங்க 100 லோகத்துல போய் தான் அடைய போறோம், 200 லோகத்துல போய் தான் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க போறோம். அதனால இவனுக்கு இது ஒன்னே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆத்மா நித்தியமானது. ஏன்னாக்கா இவன் தேக வியோகம் மரணமான உன்னதான் இவன் சொர்க்கத்துக்கு கிளம்புவான். இவன் சொர்க்கத்துக்கு கிளம்பினோன்னா இந்த மரணம் முடிஞ்ச ஒண்ணுதான், தேக வியோகம் ஆன ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு இவன் போவான். அதனால இந்த ஆத்மா நித்தியமா இருக்கணும், அது தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் அது பொறுமே, அதனால அவன் அதை உபாசிக்க போறதில்லை, ஆத்ம குணத்தையோ ஆத்மஸ்வரூபத்தையோ அங்க அவன் நினைக்கவே போறதில்லை. யாகம் பண்ணத்து யாகம் வேதம் சொல்றது, யாகம் பண்றேன் அதனால என்ன சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அவன் பண்றான். அந்த மாதிரிதான் இங்கேயும் இது மாதிரி இந்த உபாசனம் பண்ணினோம்னாக்க அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால இந்த இப்ப என்ன இந்த உடம்ப விஷயம் பண்றான், இந்த உடம்புல இதெல்லாம் இருக்கு, ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் போக்திருத்தம் அதையே பண்ணட்டும் இல்லையே. சஸ்கிருத நியாயம் நாங்க ஒன்று சொல்றோமே, சஸ்கிருத நியாயம் என்ன சொல்லித்தனாக்க எப்படி இவன் உபாசிப்பானோ அப்படியே இவன் அனுபவிப்பான் அங்க போய் அப்படின்னு தான் சொல்றது. அதனால இப்ப பிராகிருதம் எல்லாம் வந்துருமே அப்படின்னா அது தப்பு. ஒரு பட்சம் என்ன சொல்றான், இது சஸ்கிருத நியாயம் யார பத்தி வந்து தெரியுமா, பரமாத்ம சுரூபத்தை பத்தி வந்தது, உபாசியனா இருக்கக்கூடிய எம்பெருமான பத்தி. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் நம்ம எதை எதை நாம உபாசிக்கிறோமோ அவைகள்லாம் அங்க கிடைக்கும் அப்படின்னு தான் அங்க சொல்றது, அப்படிதான் அங்க சொல்றக்கே தவிர்த்து வந்து இவனுடைய விஷயத்த சொல்லவே இல்லை, ஜீவனுடைய விஷயத்த இங்க சொல்லவே இல்லை. அதனால இது தவறு, இது தவறு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றோம். பரமாத்மா தான் நீங்க உபாசியன், அவனையே இது பண்ணிட்டு போனா போறோம் அது. அதனால இதுதான் சரி அப்படின்னு அங்க முடிஞ்சது அது. ஆகையினால பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் இத மாதிரி இருக்கு, ஒத்தன் உபாசனம் பண்ணணும்னாக்க தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுரூபம் எதுவோ அத்த உபாசிச்சா போறோம், தன்னுடைய சுரூபத்தை அதை விட்டுட்டு அபகத பாப்மா விக்கிரக மூர்த்தியோன்னு பிரஜாபதி இந்திரனுக்கு சொன்னார், அதை சொல்லணும்ன்றது தேவையில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இது சித்தாந்தமும் அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து பரமாத்ம உபாசனம்னு சொல்றிய நீ, இத ஜீவஸ்வரூபம் கூட உபாசிச்சே ஆகணும். ஜீவஸ்வரூபத்தை உபாசிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா, அங்க யதாக்கிருத அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததைத பிரேத்திய பவதி அப்படின்னு இருக்கிறது. அதனால சம்சார திசையில இருக்கிறத வச்சு நீங்க உபாசித்தாக்கா போகச்ச அதேதான் அங்க வந்து நிற்கும். அது அதை விட்டுட்டு போனோம் தானே நம்ம பிரயத்தனப்படுறோம். இந்த சம்சார சம்பந்தம் போய் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சி ஞானம் விகசிதமா போய் பெருமாள் ஆனந்தமா அனுபவிக்கணும், தன்னையும் அனுபவிக்கணும், பரமாத்மாவையும் அனுபவிக்கணும். அப்படிதானே சொல்றது அது. அதுக்கோசம் தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கச்சே இது வேண்டவே வேண்டாம், வெறும் ஞாத்ருத்வம் போக்திருத்தம் கர்த்திருத்தம் அப்படின்னு சொன்னாச்சா அது தவறு, அத சொல்லக்கூடாது, அர்த்தம் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, நாங்க என்ன சொன்னோம், பரமாத்மா தான் உபாசியன், அவனை எப்படி உபாசிக்கிறோமோ அதுதான் நமக்கு அங்க கிடைக்கும் தான் சொல்றது உபனிஷத்து அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு, அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த உபாசனன்றத எப்படி தெரியும், கொஞ்சம் இவனோட சேர்ந்த ஆத்மாவை தான் உபாசிக்கணும். ஒரு வாக்கியம் உதாகரிக்கிறார், அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வா துவசி பகவோ தேவதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தொம்பா அகமஸ்மி, பெருமாளை பார்த்து நான் நீயாக இருக்க, நீ நானாக இருக்கேன். என்ன அர்த்தம், என்னை சரீரமாக உடையவன் நீ, உன்னை ஆத்மாவாக உடையவன் நான், அந்த மாதிரி உபாசிக்கணும். பின்னாடி வரப்போகுது நாலாஜியம் முதல் பாதத்துல இதை உபாசி, இந்த உபாசனத்தை பத்தி ஆத்மத்துவ உபாசனாதிகரணும்ட்டு அங்க சாதிக்க போற சூத்திரக்காரரு. அதனால அங்க ஸ்பஷ்டமா இருக்கு. ஆகவே நம்ம உபாசனன்றது வெறுமை இருக்கிறது இல்லை, இது உபாசனன்றது வெறுமை இருக்கிறது இல்லை, ஜீவனோட சேர்ந்த பரமாத்மா உபாசனம், ஜீவாத்ம சுரூபத்தையே உபாசிக்கணும். அத மாதிரி பரமாத்ம சுரூபத்தையும் உபாசிக்கணும். எப்படி உபாசிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் மோக்ஷ பிராப்தி. அப்ப போகச்சு என்ன ஒண்ணு, தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு பரமாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டாமா, நம்ம எப்படிப்பட்டவன், நாமளும் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவர்கள், அனுஸ்வரூபி ஆனால் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவர்கள். அத அர்த்த பஞ்சங்கள் சொல்ற மொழியோ, பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்திய பிரத்யகாத்தனகம் பிராப்திபாயம் பலம் தேவ ததா பிராப்தி விரோதிச்சேன்னு அஞ்சு சொல்றோம். பரமாத்மஸ்வரூபம் பிராப்தியம், பிராப்தாவான ஜீவாத்மஸ்வரூபம், அப்ப பரமாத்மாவுடைய திவ்யாத்மஸ்வரூபம், ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம், அதுக்கு பிராப்தியினுடைய உபாயம், அதுக்கப்புறம் அது பலம் என்ன, அங்க போனா அந்த கைங்கரியாதிகள், கடைசியில பிராப்தி விரோதி என்ன, கர்மாக்கள்லாம் எல்லாத்தையுமே சிந்தனை பண்ண சொல்றிருக்கு. உபாதனம் பண்ணச்சு இவர்கள் அத்தனையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றிருக்கு. இது அத்தனையும் அத்தனையும் நமக்கு வேண்டியது. அதனால இவர்கள் அத்தனையும் சிந்தனை பண்ணாதான் நமக்கு எல்லாம் சித்திக்கிறது. அதனால ஆத்மஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் சிந்தனை பண்ணணும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை போய் வெறும் ஞாத்ருத்தம் கர்த்திருத்தம் போக்திருத்தம் அப்படின்றது பண்ணக்கூடாது. இந்த உடம்புன்றது எதுக்கு, கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் பெருமாள் கொடுத்திருக்காரு. வெறும் கர்ம பலன் அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அத அது பரியந்தம் எடுத்துன்னு போகக்கூடாது, மோட்ச பரியந்தம் அதை எடுத்துட்டு போகக்கூடாது. மோட்சத்துல நாம் அனுபவிக்க வேண்டியது பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபம், திவ்ய கல்யாண குணங்கள். பின்னாடி ஒன்று சொல்ல போறோம், நாலாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல உடம்பு உண்டா இல்லையா, அங்க இஷ்டப்பட்டா உண்டு இல்லன்னா கிடையாது. ஆனா அந்த உடம்பு அப்ராகிருத உடம்பு, பிராகிருத உடம்பு கிடையாது, திருகுணாத்மகம் கிடையாது, பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, கர்மாதீனம் கிடையாதுன்னா சொல்ல போறாங்க. ஆகையினால அந்த மாதிரி அப்ராகிருதமான ஒரு அனுபவத்தை நாம அடையறதுக்கு அதுக்கு வேண்டிய உபாசனத்தை தான் பண்ணணும். ஆகையினால இந்த மாதிரி விபரீதமான பண்ணக்கூடாது. ஆகவே இந்த சரீரத்துல இருக்கிற விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். அவன் ஒண்ணு கேட்டான், அதுக்கு கர்மாவை அனுஷ்டிக்கிறான், கர்மாவை அனுஷ்டிக்கச்சே ஆகாதிகள் அனுஷ்டிக்கச்சே அப்பையும் ஆத்ம சுரூபத்தை சிந்தனை பண்றானா, அது தேவையில்லையே. அத மாதிரிதான் இங்க அது தப்பு. என்ன அப்படின்னாக்கா அங்க அங்க அவனுக்கு வேண்டியது என்ன, ஆத்ம நித்தியத்துவத்தை தெரிஞ்சிருந்தாலே போறும். ஆத்ம நித்தியத்துவத்தை தெரிஞ்சிருந்தாலே இவனுக்கு அந்த பலத்த அனுபவம், சொர்க்காதி பல அனுபூதி வந்துடும், அதுவே போறும். சுவாமி தேசிகன் சாராதிட சாதிக்கிற மொத்த இந்த லோகத்துல பலத்தை அனுபவிக்கணும். இந்த லோகத்துல கர்மாவை பண்றான், எனக்கு கால்நடை வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ஆண்டையா வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு ஒருத்தன் கர்மாவை பண்றான். அப்ப அவன் எதை சிந்தனை பண்ணணும் தெரியுமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு அனுபவித்துதான் பண்ணாம, அதனால போக்திருத்தம் தான், போக்திருத்தத்தை தெரிஞ்சுண்டா போறும். கர்த்தரு போக்திருத்த மாத்திரம் கணகித உச்சிதம் அப்படின்ட்டு அங்க சாதிச்சிருக்க. ஆனால் சொர்க்கம் போகணும்னு அர்த்தம் பண்ணினான்னு வச்சுக்கோ, அப்ப என்ன வேணும்னாக்க இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடைஞ்சி இந்த ஆத்மாவானவன் அங்க போய் அனுபவிப்பான் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டா போதும், அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம் தன்னுடைய சுரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தான் தான் அனுபவிக்க போறான், தான் அனுபவிக்கிற சமயத்துல இந்த உடம்பெல்லாம் வராது நமக்கு, இந்த உடம்பு சம்பந்தமானது எதுவும் கிடையாது, இது உண்மையானது அல்ல, இதெல்லாம் கர்மாதீனமானது உபாதியினால வந்தது. அதே மோட்ச திசையில போயிட்டோம்னாக்க இந்த கர்மாவிலிருந்து விடுபட்டவனாக சுதந்திரனாக பரமாத்மாவையே அனுபவிச்சுண்டு அவன் திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா இருக்க போறோம் அப்படின்னு தான் அவனுக்கு வரும். அதனால முக்கியத்த பிராப்தி அவஸ்தா பிரணதி கதனதா தத்கத நியாய வாசாம்னு அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதனால தத்கத நியாய வாசம் தத்கத நியாயத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இதுதான் முக்கியம். ஆகையினால இந்த இடத்துல வந்து போர் பற்றி சொல்ற மாதிரி இந்த யாகம் இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அது மாதிரி பரமாத்மா தான் உபாசியம்லாம் இல்ல, பரமாத்மா மட்டும் உபாசியம் இல்ல, ஜீவாத்மாவும் இங்க உபாசியம் தான். ஜீவாத்மாவோட சேர்ந்து பரமாத்மாவையும் உபாசிக்கும். பரமாத்மா ஷரீரி, ஆத்மா விசேஷம் பிரகாரி அம்சி, இந்த மாதிரி அவனை நினைக்கணும். நம்மளெல்லாம் ஷரீரமா இருப்போம், அம்சமா இருப்போம், இந்த மாதிரி பிரகாரமா இருப்போம், விசேஷமா இருப்போம், அந்த மாதிரி நம்மள நினைச்சுக்கணும். இப்படிதான் அனுசந்தானம் பண்ணணும். இது அனுசந்தானம் பண்றதுன்றது அந்த பிரஜாபதி வாக்கியத்துல பிரஜாபதியானவர் இந்திரனுக்கு உபதேசிக்கிறார், ஏன் ஆத்மா அபகர்த்தபாப்மான்னு. அந்த எட்டு குணங்களுடையவன் ஜீவன், அது ஜீவனுடைய சுரூபமா சொல்றது. பின்னாடி சொல்ல போற எல்லாம் பின்னாடி வரப்போறது, பல அத்தியாயத்துல பல பாதத்துல எல்லாம் சொல்ல போற ஸ்பஷ்டமா, அதுல இதை சாதிக்க போற. அதனால ஏன் ஆத்மா அபகர்த்தபாப்மான்றது பாருங்க, அதான் அங்க போய் அனுபவிக்க போறான். அதுதான் அவனுக்கு ஆயுர்பாவம், அவனுக்கு ஆயுர்பாவம் சம்பத் ஆயுர்பாவ சேனசப்தாத் அப்படின்னு ஒன்னு சொல்றேன். பிராமணேனி உபன்யாசாதித்யா அப்படின்லாம் சொல்ல போற. இந்த மாதிரி சூத்திரக்காரரே ஸ்பஷ்டமா சாதிக்கிறதுனால இதுதான் நாம அனுபவிக்க வேண்டியது. அதுதான் அனுபவிக்கணும்னா அத்துடன் நாம உபாசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். இது முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், இரண்டாவது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். இவ பாருங்க, ஏக ஆத்மன ஷரீரே பாவாத், ஏக ஆத்மன ஷரீரே பாவாத்னு சூத்திரம். அது ஏக அப்படின்னா ஏகேன்னு அர்த்தம், சில பேர், சில பேர் இந்த மாதிரி பூர்வபக்ஷம் பண்ற. பிரத்யேகாத்மன ஆத்மதையாகி பரமாத்மா உபாசியா, பிரத்யேக ஆத்மான்னா ஜீவன், அவனுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியவன் யாருன்னா பரமாத்மா. அவனுக்கு இவனுக்கு ஆத்மாவா அவன் இருக்கான், அப்படின்னு தான் பரமாத்மாவானவன் உபாசியனாக இருக்கான். அப்போ உபாசகஸ்யாபி ஸ்வரூபம் உபாசிய உபாசன ஸ்வரூபவது ஞாபகம் வச்சுட்டான். உபாசகன்றான ஜீவன் அவனுடைய ஸ்வரூபம் கூட உபாசியமான பரமாத்ம ஸ்வரூபத்தை எப்படி உபாசனம் பண்ணணுமோ அந்த மாதிரி உபாசகனான ஜீவாத்ம ஸ்வரூபத்தை கூட அறிந்து கொண்டு அதையும் உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்றது. எங்க சொல்றதுன்னாக்க பிரயாணாமயம் செய்வம் உபன்யாச பிரஸ்னஸ்ன்னுட்டு நாத்திகேதாக்கிய பத்தி வரைச்சே அனுமானிக்காதிகாரத்துல இருக்குது. உபாசன திரைவித்யா அப்படின்னு மூணுத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். பிராப்தியம் பிராபகம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பிராப்தா பிராப்தியம் அந்த மாதிரி அச்சேதனம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நாங்க சொல்றேன். பக்ஷ்யத்தை பின்னாடியும் சொல்ல போறேன். நாலாத்தியம் முதல் பாத்து ஆத்மேதித்து உபகச்சந்தி. ஆத்மா பரமாத்மா எனக்கு ஆத்மா, அவனுக்கு நான் சரீரம். இப்படி சரீராத்ம பாவம் எங்களுக்குள்ள இருக்கு, அதனால அபகசித்தங்கிறவா இருக்கும், தனியா பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் உபாசிக்கணும் சொல்ல போறீங்க. இது இப்படி சொல்லி எடுத்தோம். அதனால ஆத்மாவை உபாசிக்கணும்ன்றதுல போர் பட்சிக்கும் சித்தாந்திக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனா எந்த சுரூபத்தை உபாசிக்கிறதுன்றதுலதான் பிரதிபதி சந்தேகம் வருது. தத்த கிம் பிரத்யேகாத்மன ஷரீரே வர்த்தமானஸ்ய கர்த்திருவ போக்திருத்வாதி விசிஷ்டம் ரூபம் அனுசந்தேயம். தத்த இந்த ஆத்மஸ்வரூபம்ன்றதுல கிம் எது பிரத்யேகாத்மன ஜீவாத்மாவுக்கு ஷரீரே உடம்புல வர்த்தமானதையா வர்த்தமானஸ்ய இருக்கக்கூடிய கர்த்திருவ போக்திருத்வாதி விசிஷ்டம் கர்த்திருத்தம் போக்திருத்தம் ஞாபகம் இவைகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ரூபம் அனுசந்தேயம். அந்த ரூபத்தை தான் அனுசந்தானம் பண்ணணுமா பூத்த அல்லது பிரஜாபதி வாக்கியோதிக்க பிரஜாபதி இந்திரனுக்கு உபதேசிக்கச்சே அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அபகதமாத்மத்வாதி குணகம் எட்டு குணங்கள் அங்க சொல்றிருக்க ஜீவனுக்கு பரமாத்மா மாதிரி. அதனால அந்த குணத்தோட கூடின யதாவஸ்திதம் ரூபம் எந்த ரூபம் இவனுக்கு யதாவஸ்திதமா எப்படி இப்ப எப்படி இருக்கும் எப்பொழுதும் நமக்கு அந்த எட்டு குணம் இருக்கு. ஆனா இப்ப மறைஞ்சின்றது கர்மாவனால அதை பின்னாடி சொல்ல போறோம். மறைஞ்சின்றது அதனால அந்த யதாவசியமான ரூபத்தை தான் அனுசந்தானம் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம். இது சம்சயாக சந்தேகம். ஷரீரே வர்த்தமானஸ்ய யாதிருஷம் ரூபம் உடம்புல எந்த ரூபம் இருக்குதோ அந்த ரூபத்தை தான் பண்ணணும். ததேவ அனுசந்தேயம் இது பூர்வ பக்ஷ அத்தனா அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா கர்ம விதிஷ்விவ உபாசன விதிஷ் உபாசன விதிஷ்வபி கர்மா எதேது சொர்க்க காமஹா அப்படின்னா விதி கர்மா விதிக்கிற வாக்கியங்கள். அதுல வெறும் இந்த உடம்பை வச்சுருந்தான் நம்ம பண்றோம், அந்த ஞானம் வந்தாலே போரும். ஆத்மஸ்வரூபத்தை பத்தி எல்லாம் சிந்தனை பண்ண வேண்டியது இல்லைன்னு தான் கர்மடாலாம் அங்கீகரிக்கிறார். அவ அந்த சிந்தனையே பண்றது இல்லையே, சங்கல்பம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கே யாகத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அவ எந்த சிந்தனையும் பண்றது இல்ல, அதுல ஆத்ம சிந்தனையே பண்ண போறாவா, அதனால அவ அதெல்லாம் பண்றது இல்ல. அத மாதிரிதான் உபாசன விதிஷ்வபி உபாசன விதிகள்ல கூட தாமதீவ சாதன அனுஷ்டான பல அனுபவியோகோ சம்பவா அதனாலேயே சாதனத்தை பண்ணிவிடலாம் உபாசனத்தை அனுஷ்டிச்சுள்ளாம். பரமாத்மா உபாசிச்சா போறோம், இந்த உடம்புல இருக்கிற குணங்களை ரூபத்தை அனுசந்திச்சா போறும், அதனாலேயே பணமும் கிடைச்சிடும் அதனுடைய அனுபவமும் கிடைச்சிடும் சம்பவிச்சிடும். அதே மாதிரி யதாக்கிருத ரஸ்மின் லோகே புருஷாக பவதி இல்லையே, நாங்க தத்ருத நியாயம் சொன்னமே யதாக்கிருது எப்படி இவன் இங்க உபாசிப்பானோ அப்படிதான் அங்க போய் அடைவான்னு சொன்னமே ததா இதக பிரேத்திய பவதி எப்படி இவன் உபாசிக்கிறானோ அத மாதிரி இதக இங்கிருந்து கிளம்பினவனாக பிரேத்தி அடைந்து இருப்பான், எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே அவங்க இருப்பான் அப்படின்னு தான் இருக்கு வாக்கியம். சாண்டில்ய வித்யா தான் இருக்குது. அதே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நாம கேட்கணும். அதுக்கு அவன் பதில் சொல்றான் பூர்வ பக்ஷி, இது தம் யதா யதா உபாசதே ததைவ பவதி அப்படின்னு இருக்கு. தம் அந்த பரமாத்மாவை யதா யதா உபாசதே எப்படி எப்படிலாம் உபாசிப்பார்களோ, உபாசகால்னா எப்படி எப்படிலாம் உபாசிப்பார்களோ ததைவ பவதி, அதே மாதிரியே பரமாத்மா முன்னாடி வந்து நிற்பான். தமர் வந்தது உருவம் அவ்வுருவம் தானே, நான் எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் ரூபத்தை நான் அனுபவிப்பணும்னு ஆசைப்படுறனோ அப்படிலாம் எனக்கு வந்து நிற்கலாம். இதுல என்னது, உபாசகன் உபாசிக்கிறான், ஆனால் உபாசியமானது நம்ம எப்படி உபாசிக்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நிக்கிறது. அதனால இங்க வந்து இது போல உபாசிய விஷயம் பரமாத்ம விஷயம் தானே தவிர்த்து உபாசகனான ஜீவ விஷயம் இல்ல அப்படின்னு பூர்வபக்ஷி. அதனால இத்தனையின ஐகாத்தியா பரமாத்மா விஷயம் தற்கொல நியாயம் எதுக்கு வந்ததுன்னா பரமாத்மா பத்தி சொல்றதுக்கு வந்ததே தவிர்த்து ஜீவாத்ம சுரூபத்தை சொல்றதுக்கு வரல, அதுக்கோசரம் அது வரல. அதனால இந்த உடம்புல இருக்கிற ரூபம் எதுவோ அத்தை உபாசிச்சாலே போறும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். இப்ப சித்தாந்தம் ராத்தாந்தஸ்து தத்துவமசி சஹ தே ஆத்மா அந்தரியாமி அமிர்தா அப்படின்னு சொல்றது. தத்துவமசி அப்படின்னு சமானாதிகரண்யம், அது நீ, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சஹ தே ஆத்மா, அந்த பரமாத்மா தான் உனக்கு ஆத்மா, அவனே உனக்கு அந்தரியாமி, அந்தரியாமி அவனே அமிர்தன், அவனே பிராப்தியன், மோட்சத்தை உடையவன், அவனே அவனே மோட்சத்துல அனுபவிக்க வேண்டியவன். இது பிரத்யகாத்மன ஆத்மதைவ பரமாத்மா உபாசியா, எனக்கு நமக்கு பரமாத்மா ஆத்மா அப்படின்னா உபாசியா இருக்கான். அதனால அபிரதிசித்தம் தனியாவே நிற்காது, தெரிக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தத்துவங்களும் ஒன்னா சேர்ந்திருக்குது. இது பிரத்யகாத்மனூபி சுரூபமபி உபாசனாந்தர்கதம், ஜீவனுடைய சுரூபம் கூட என பிரிக்க முடியாது, இது சரீராத்மகம். அதனால நம்ம சுரூப, நம்ம சுரூபமானது அவனுக்கு சரீரமா இருக்கு, அவன் அவனுடைய திவ்யாத்ம சுரூபம் நமக்கு சரீரியா ஆத்மாவா இருக்கு. அப்படி அதனாலதான் பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு வாக்கியம். அதுதான் நாலாம் அத்தியாயத்துல நாலாம் பாகத்துல முதல் அதிகாரத்துல சொல்ல போற, பரஞ்சோதிஷான எம்பெருமானை அடைந்து உபசம்பத்திய சமீபத்தில் அடைந்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய சுரூபம் தன்னுடைய ரூபம் அத அடைஞ்சு அவன் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அபினிஷ்பத்தின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னாக்க, முன்னாடி இருந்த அபகர பாபத்வாதிகள் நடுவுல மறைஞ்சிருந்தது, அது திரும்ப கிடைக்க போறது நமக்கு. இது அபினிஷ்பத்தியது யதாவஸ்தித ஆத்மஸ்வரூபஸ்யைவ பிரம்மானுபவ பலம், என்னுடைய எப்படிப்பட்ட ரூபம் யதாவஸ்திதமா இருக்குமோ, எப்பொழுதும் இருக்கிற ஒரே ரூபம், இந்த சரீரத்துல இருக்கிற ரூபங்கள்லாம் அது வந்தேரிகள். ஏன்னா நம்ம பண்ண பாபத்துக்கோ புண்ணியத்துக்கோ அதுக்கோதான் ஏதோ ஒண்ணு வந்துருக்குது, அவ்வளவுதான், அது பிராமணிக்கமானது இல்லை, அதெல்லாம் வரும், நம்ம உபாசனம் பண்ணினோம்னா அதெல்லாம் போயிடும். ஆனால் இந்த இருக்கு பாருங்க அபகத வாத்மாஜரோ மத்தியா அப்படின்னுட்டோம், இவைகள்லாம் தான் நமக்கு யதாவசிதமான ரூபம். அதனால அதுதான் அப்படிப்பட்டவனுக்கு தான் பிரம்மானுபவம் வரும் பலன். அதனால அதுதான் பலமித்தியா, அந்த காரணத்தினால யதா அக்ரஸ்மின் லோகே புருஷா பவதி. இதுனா பரமாத்ம மாத்திர விஷயம், பரமாத்மா உண்டுதான் சொல்றதுன்னு நீ நஷ்டம் பண்ணிக்காத, பரமாத்மாவோட சேர்ந்த ஜீவனையும் சேர்ந்து சொல்றது. ஜீவன் பரமாத்மா சரீரமா இருக்கான், பிரிக்க முடியாம இருக்கான், அதனால அப்படிதான் அனுபவிக்க போறோம். பின்னாடி என்ன சொல்ல போறேன், சூத்திரகாரன் எங்கெங்க என்னென்ன சந்தேகம் வருமோ அதை அத்தனையும் சாதிச்சுட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் சாதிச்சுட்டார் சூத்திரக்காரன். ஆகையினால சூத்திரக்காரன் வந்து பின்னாடி சொல்ல போற ஐபாகேன்னு திருஷ்டத்வாத் அப்படின்னு சொல்ல போற, பலானுபூதியை எப்படி எப்படி அனுபவிப்பான் பிரம்மத்தை? தான் வேற பரமாத்மா வேறேன்னு அனுபவிப்பானா? இல்ல பெருமாளோட சேர்ந்து சரீராத்ம பாவத்தை வச்சே அனுபவிப்பானான்னு கேட்டுண்டு அவிபாகேன பிரிக்க முடியாமதான் அனுபவிப்பான். பேதம் வராது. அவன் வேற நான் வேற தனித்தனியா பார்க்க கூடாது. ரெண்டு பேரும் ஒன்னா இதுவா இருக்கா மாதிரிதான் நினைச்சு உபாசிக்கணும். அந்த மாதிரி அங்க சொல்ல போறேன், நாலாம் அத்தியாயத்துல சாதிக்க போறேன். அதனால இது வந்து இந்த யதாகிருதிரஸ்மின் லோகே புருஷா பவதி இதுனா பரமாத்மா மாத்திர விஷயம். பரமாத்மா மட்டும்தான் இங்க சொல்றது அப்படின்னு நினைச்சுக்காத. பரமாத்மஸ்வரூபம், திவ்யாத்மஸ்வரூபம், ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம் ரெண்டுத்தையுமே உபாசிக்கிறோம். அப்படித்தோ பிரத்யகாத்ம பூத உபாசிய விஷயமதி, பிரத்யகாத்ம ஆத்ம பூத உபாசியம் ரெண்டுமே. ஜீவாத்மா என்ன பரமாத்மா என்ன இவா ரெண்டு பேருக்கும் சரீராத்ம பாவம் இருக்குது, அதனால ரெண்டு விஷயமாவும் நம்ம உபாசிக்கணும். அதனால பிரஜாபதி வாக்கியோஜிதம் யதாவஸ்தித ஸ்வரூபமே அனுசந்தேயம். பிரஜாபதி வாக்கியத்தினால சொல்லப்பட்ட யதாவஸ்தித ஸ்வரூபமே எப்படி இருக்கோ அப்படியே உபாசிக்கணும். அதுதான் தத்வத நியாயத்தினால் நமக்கு சித்திக்கும். அதுதான் அனுசந்தேயம். அந்யதா பிராப்திய உபாசியோ பிரகார வேதா. அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, நீ சொல்ற மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா ஜீவனும் பிராப்தியன் அங்க ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபமும் பிராப்தியமா இருக்குது. அது விபரீதமா போடும். வெறும் ஞாத்ருத்வம் கர்த்திருத்வம் போக்திருத்தம் உடம்புல இருக்கிறது வந்துடும். அது போய் சுத்தாத்ம சுரூபம் இல்லையே, அது வராம போயிடும். அதனால நம்ம உபாசிக்கிறது வேற அடையிறது வேறன்னு வந்துடும். அப்ப யதாகிருதுஹு அஸ்மின் இதி விருத்யதே, இந்த வாக்கியத்துல விரோதம் வந்துடும். எப்படி உபாசிக்கிறோமோ அப்படியே அடைவான் அப்படின்றது விரோதிச்சிருக்கும். அது விரோதிச்சிருந்ததுனாக்கா அது ஏற்றக்கூடாது. ஏன்னா சாஸ்திர விரோதம் வந்துடுறது, பிரமாண விரோதம் வந்துடுறது, அதனால இது கூடாது. இனியே நாங்க யாக விஷயம் சொன்னமேன்னா எதேத சொர்க்ககாமகா இத்தியாதி கர்ம விந்தவது கர்த்தஸ்வரூப அனுசந்தானம்னா சாதனாந்தர்கதம். கர்த்தஸ்வரூபத்தை யார் எதவான இருக்கானோ கர்மா உணர்த்திக்கிறானே அவனுடைய சுரூபம் வந்து சாதனமா இருக்கிறது இல்ல, அவாலே ஒத்துக்கல. ஸ்ரௌத பிரக்கிரியில ஆத்மஸ்வரூபத்தையும் சாதனமா அவ ஒத்துக்கவே இல்லையே. யாகம் வண்டிதான் சாதனம், இங்க அப்படி இல்ல. நம்மளையும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி உபாசிச்சாதான் அடைய முடியும். நம்மளை அடைஞ்சிட்டு தான் பரமாத்மாவை அடையணும். அந்த கிரமம் இருக்கு. பஞ்சாக்கிருத்தி அதுதான் சொல்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆகையினால என்ன சாதனாந்தர்கதம், வெறும் கர்த்தஸ்வரூபமானது யாகங்கள்ல யாக படத்துல சாதனமா ஆகாது. ஆனா இங்க அப்படி இல்லையே, ரெண்டுமே முக்கியம். சாதனாந்தர்கதம் இது விசேஷம். சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னா கர்த்தத்வாதி விசிஷ்டமேவ ஆத்மனஹா ஸ்வரூபம் அனுசந்தே இது ஏகே மன்யந்தே. பூர்வபட்ச சூத்திரம் கர்த்தத்வாதி இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்வாதி விசிஷ்டமேவ ஷரீரே வித்தியமானசிய கர்த்தத்வாதி ஸ்வரூபசியவன் அர்த்தம். இந்த உடம்புல என்னென்ன இருக்கோ அததான் உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். இது ஏகே மன்யந்தே. சில பேர் சொல்ற ஏன் தெரியுமா, குதஹ ஷரீரே வர்த்தமானசிய உபாசிதோ ஆத்மனா ததாபாவ. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கானே அவனுக்கு அவன் தான் உபாசிதா. அவனுக்கு ஆத்மனா ததாபாவா. நம்ம நான் என்ன நினைக்கிறேன், என்ன பார்த்துட்டோ நான் தான் இது கர்த்தா, நான் தான் இதுக்கு போக்தா, இந்த உடம்பு விஷயம்தான் நான் சம்பந்தப்பட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் இந்த லோகத்துல அனுபவம். அதனால அதைதான் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமாவே இந்த சூத்திரார்த்தம். அதற்கு சமாதானம் இதுவரையும் சொன்ன பாருங்க சித்தாந்தம், அது சூத்திரத்தினால சாதிக்கிறார். விதிரேகஸ்தத்பாவபாவித்வாத் நது உபலப்யவத் நது அப்படின்லாம் இருக்கு, அதனால கண்டிக்கிறது. ந கர்த்தத்வாதி விசிஷ்டம் அனுசந்தேயம், கர்த்தத்வாதிகளோட சேர்ந்த ரூபத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டாம். ஏன்னா அபிதோ சாம்சாரிக ஸ்வரூபவத் முக்தஸ்வரூபஸ்ய வெதிரேக. இந்த சம்சார தசையில நமக்கு என்ன ஸ்வரூபம் இருக்குது? இதான் சொன்ன இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்மாவசியமான உடம்பு, கர்மாதீனமான உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் அதெல்லாம் தான் சொன்ன பூர்வபக்ஷி. அதுக்கு விதிரேகம், எதிர்த்தட்டா இருக்கிறது, விரோதமா இருக்கிறது. எதிர்த்தட்டா எதிர்க்குதோ யோ விதிரேக சக அனுசந்தேயம். அது என்னது அப்படின்னாக்கா அபகத பாத்மா வஜ்ரோமர்த்தியோ அதுதான். குதக ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, சதா உபாசன பாவபாவித்வாத் தத் வெதிரிக்த ஸ்வரூப பிராப்தே. சதா உபாசனம், அதாவது தத்பாவம். தத்பாவம்னாக்க எதோ எது இருக்குதோ அதுதான் பாவி கிடைக்கும். எத்தனை நான் உபாசிக்கணும் அதுதான் எனக்கு கிடைக்கும். பரமா நான் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நான் பரமாவதை பத்தி உபாசிக்கிறேன், பிரமனுடைய திருக்கல்யாண குணங்களை நான் உபாசிக்கிறேன், அதுதான் கிடைக்கும். அந்த மாதிரி என்னுடைய சுத்தாத்ம ஸ்வரூபத்தை நான் உபாசிச்சா அதுதான் கிடைக்கும். இதே நான் வந்து உடம்புல இருக்கக்கூடிய குணங்களை உபாசிச்சுட்டேன்னாக்க அந்த ரூபம் தான் கிடைக்கும்னு ஆயிடும். அது ஸ்ருதி விருத்தம். அதனால தத்பாவ பாவித்வா ததா உபாசன பாவ பாவித்வா, அப்படிப்பட்ட உபாசனம் ஆத்மஸ்வரூபம் அபகத பாத்மத்வாதிகளோட கூடினது அப்படின்னு உபாசிச்சாதான் பாவித்வா, அதுதான் நமக்கு கிடைக்கும். எதை நினைச்சு உபாசிக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். சதா தத்பாவ பாவிதாங்கிறார் பெருமாள். சதா தத்பாவ பாவிதாக, எதை நம்ம நினைச்சுட்டே இருமோ அதுதான் கிடைக்கும் கடைசியில. ஏன்னா நம்ம இதுல வந்து அந்திமஸ்மதி சரணாகிரிக்கவனா கிடையாது. பக்தியோக நிஷ்டனுக்கு இது உண்டு, பக்தியோக நிஷ்டனுக்கு அந்திமஸ்மதி உண்டு. கடைசியில நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு பக்தியோக நிஷ்டனுக்கு ஒத்துட்டு இருக்கா. நான் வந்து இந்த உடம்பை வச்சு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அப்ப கிடைக்கும். அதே அபகத பாவத்வாதிகளான யதாவசிதமான சுரூபத்தை நான் உபாசிச்சா அதுதான் எனக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா இத மாதிரிதான் நான் உபாசிக்கணும். ஏ ஆத்மா அபகத பாத்மா விஜயோ மிருத்யோ அப்படின்னு எட்டு குணங்கள், அதுதான் ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம், அதுதான் முக்தி திசையில அடையப்பட வேண்டிய ஸ்வரூபம், அதான் நம்ம உபாசிக்கணும். அத மாதிரி பரமாத்மா சுரூபத்தையும் உபாசிக்கணும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அங்க கிடைக்கும்னு வரும். அதனால பிராப்தே, அதனால எத்தனை நம்ம நினைச்சு பண்றோமோ அதுதான் கிடைக்கும். விபரீதமா பண்ணாக்க விபரீதமானது தான் கிடைக்கும். ஏன்னா யதாக்கிருத அஸ்மின் லோகிய புருடாக போகுது இதுகி ஆக அப்படிதானே சொல்றிருக்கு. எப்படி அவன் உபாசிப்பானோ இந்த லோகத்துல அதே மாதிரிதான் அந்த லோகத்துல அடைவான் அப்படின்னு அங்க உபநிஷத்தை சொல்றது. உபலப்திவத் உபலப்தி, உபலப்தின்னு என்ன அர்த்தம்? அடைதல். அடைதல்னா என்னது? பிரம்மத்தை உபாசிக்கிறவன் பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் உபாசித்தானாக அதுதானே கிடைக்கும் உனக்கு. அந்த மாதிரிதான் ஜீவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபத்தை உபாசிச்சா அது கிடைக்கும். அதே ஞாத்தத்துவ பௌத்தத்துவ கர்த்தத்துவம்லாம் உபாசிச்சோன்னா அதுதான் கிடைக்கும். அது ஸ்ருதி விருத்தம், தற்கத நியாய விருத்தம். அது விபரீதமா வர போயிடும், அங்கேயும் போய் அதுதானா அப்படின்னு தோணிடும். அதனால யதா பிரம்மஸ்வரூப உபலப்திஹி யதாவசித பிரம்ம அனுசந்தான யுக்தசீவ, பரமாத்மா எப்படி இருக்கானோ அப்படி உபாசிக்கணும். பரமாத்மா கிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம உபாசிக்க கூடாது. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதம் இச்சதி, சுவாமி சாதிக்க பெருமாள் சாதிக்கிறார். என்னுடைய உடம்பு மீதி தேவதைகள்லாம் அந்த தேவதையை அவன் உபாசிச்சான்னா அந்த தேவதைக்கு ஏத்த மாதிரி நான் அவன் வந்து என்னதான் உபாசிக்கிறான். ஆனால் எந்த தேவதைய பத்தி உபாசிக்கிறானோ அந்த தேவதையை உபாசிக்க வேண்டிய ஸ்ரத்தையெல்லாம் நான் கொடுக்கறேன், அதுக்கேத்த பலத்தை கொடுக்கறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதனால நாம வந்து பெருமாளையும் நேரம் உபாசிச்சுட்டா அப்ப எவ்வளவு பலன் கிடைக்கும்? அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் பிரம்மஸ்வரூப உபலப்திகி பிரம்மஸ்வரூபத்தினுடைய அடைதல் என்பது யதாவஸ்தித பிரம்ம அனுசந்தான யுக்தசீவ, யதாவஸ்திதமா எப்படி பிரம்மம் இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்தை அதோட அந்த சுரூபத்தோட சேர்ந்த பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணாதான் உபாசிச்சாதான் கிடைக்கும். ததா ஆத்மோபலப்தி ரபி, அப்படிதான் ஆத்மாவ உபலப்தி கூட ஆத்மாவை அடையிறதுன்றது கூட அந்த மாதிரி உபாசிக்கணும், அப்படி உபாசிச்சாதான் கிடைக்கும். அதனால உடம்புல இருக்கக்கூடிய குணங்களை அல்லது இந்த ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் போக்திருத்தம் இந்த உடம்பு சம்பந்தப்பட்டதை பிராகிருதமானத உபாசிக்க கூடாது. வேற என்னத்தை உபாசிக்கணும்னா பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஏ ஆத்மாபகன ஆத்மா அகிராமத்தியெல்லாம் இருக்கு அததான் உபாசிக்கணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார் அர்த்தம் குரு பரம்பராயி மகன்.